சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்கள். சகோதர அன்பு குறிச்சதான விஷயம் பேசுறதுக்கு சமயம் கூட பத்தாது, அவ்வளோ பேசிகிட்டே இருக்கலாம், அநேகம் கேட்டுட்டோம். ஆனாலும் கொடுக்கப்பட்ட தருணங்களில் தேவனுடைய கிருபையை கொண்டு நம்ம செய்யலாம். நம்ம கூட பார்க்குறோம் தேவனுடைய அன்பு நம்ம மேலே எந்த அளவுக்கு இருக்காமா, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் எல்லையிட முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால தான் மறுபடி மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த அன்பை குறித்து தானே நம்ம தியானிக்கிறோம். அப்போது இந்த கொடிய காலங்களில் ஏன் நமக்குள்ள அந்த சகோதர அன்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது பாயிண்ட், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அப்போ கர்த்தரே சொல்லிட்டாங்க கடைசி காலங்களில் என்ன பண்ணப்படுமா, சகோதர அன்பு தணிந்து போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ராஜாக்கள் காலத்தில் பார்க்குறோம், கடைசி ராஜா ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. என்னங்க, நமக்கு தெரியும் அக்கிரமத்துக்கு முடிவு கட்டும் காலத்தில் உன் நாட்கள் வந்துச்சு. அதே போல சகோதர அன்பு முழுவதுமாக தணிந்து போகக்கூடிய ஒரு காலப்பகுதியிலையும் நம்ம இருக்கிறோம். அப்ப எந்த வகையில நமக்கு அந்த அன்பு தணிஞ்சு போயிடும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகிற ஒரு காலத்துல அன்பை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்ப இது கர்த்தருடைய வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் கூடயே இருந்துட்டாங்க அருமையான அன்பு சகோதரர்கள், பன்னெண்டு அப்போஸ்தலர்கள். அப்ப பாருங்க, அவர்ல ஒருத்தர் யூதாஸ், அவர் கூட நீங்க கவனிச்சிங்கன்னா அவர் யாராக இருந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரை குறிச்சதான வசனம் என்ன சொல்றது அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்பொழுது, யூதாஸ் குறித்து சொல்லப்படுது பிராண சிநேகிதன், அருமையான வார்த்தை போடப்படுது. அந்த பிராண சிநேகிதன் என்ன பண்ண வரோம், அவருடைய குதிங்காலை தூக்கக்கூடிய ஒரு சம்பவம். அவருடைய காலத்திலையும் கர்த்தருடைய கடைசி நாட்களில் கூட என்னதான் நடந்துச்சுன்னா, இந்த அன்பு தணிஞ்சு போகிற ஒரு காலப்பகுதி இருந்துச்சு. அருமையாக அந்த யூதாஸ் அந்த வாய்ப்பை கூட அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அப்போஸ்தல் பேதுரு, பேதுரு கூட என்ன சொன்னார்னா, கடவுள் மேல உங்களுக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா கர்த்தர் அதே நேரத்தில் சொன்னார், எனக்காக நீ உசுரை கூட கொடுத்துருவியா, ஆனா என்ன பண்ண போற. பாருங்க, அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அந்த அன்பு தணிந்து போகிற ஒரு காலப்பகுதியாக நம்ம இருக்கிறதுனால அநேகருக்குள்ள அந்த சகோதர அன்பானது இருக்காது. ஆனா யூதாஸ் போல நம்ம என்ன பண்ணிட வேணாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அன்பு தணிச்சு போயிட்டாலும் மறுபடியும் சகோதரரை அரவணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தான் மறுபடியும் மறுபடியும் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, அந்த சகோதர அன்பை குறிச்சே தியானிக்க வைக்கிறார். நமக்கு தேவன் நம்ம அந்த அன்பை என்ன பண்ணிருக்கிறாருனா, எவ்வளவு தூரம் நம்ம தோட தள்ளி போயிட்டாலும் நம்மளை தேடி பிடிச்சி மறுபடியும் என்ன பண்றாரு, நம்ம அந்த அன்புக்குள்ளே கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டாவது பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க தவறுதல். அப்போ முதலாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இந்த ஒரு காலப்பகுதியில் கண்டிப்பாக என்னதான் இருக்கும், அன்பு தேடித்தான் கண்டுபிடிக்கணும். நம்ம தேடி போய் என்ன பண்ணணும், சகோதரர் மேலே அன்பு வைக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க நம்ம தவறுகிறோம், அல்லது நம்முடைய சுயத்தை சாகடிக்க தவறுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய சகோதரர்களாக வந்துட்டு நம்முடைய வாய்ப்பை எதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பார்த்தோம்னா அது புது சிருஷ்டிக்கான வாழ்க்கை முறை தான். தேவன் எதுக்கு டிவைன் பிளான் வச்சிருக்க, அந்த புது சிருஷ்டிக்கான தேர்வுக்காகத்தான். அப்போ அந்த புது சிருஷ்டியினுடைய மையமே என்னதான் நீங்க கவனிச்சிங்கன்னா, சகோதர அன்புதான். ஒருவன் தன் சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான வேற ஏதாவது இருக்குதா. இப்ப பாருங்க, நம்ம மூன்று விஷயங்கள் பார்த்தோம், அது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நம்ம தாண்டி வந்துடலாம். ஆனா இந்த சகோதர அன்பு அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய மரணம் மட்டும் எப்படி இருக்கணும், அது கூடவே வரும், அதில் நம்ம ஜெயிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு தான் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். பாருங்க, யூதாஸ் கூடவே தான் இருந்தார், அவர் குறிச்சு எல்லாமே தெரியும். ஆனா அவர் எந்த இடத்துலனாலும் அவர் கடிந்து கொண்டாரா, அவரை தன்னை காட்டி கொடுக்கிற நேரத்தில் கூட என்ன வார்த்தை தான் பயன்படுத்தினார், சிநேகிதனே. இன்னைக்கு நமக்கு அப்படி யாராச்சும் செஞ்சா நம்மளால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா, நம்ம வார்த்தை என்ன உச்சரிக்கும் பாருங்க, அன்பான சகோதர சகோதரி. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான ஒரு காலப்பகுதி. சகோதரர்களுக்காக நம்முடைய சுயத்தை கண்டிப்பாக சாகடிக்கணும் அன்பான சகோதர சகோதரி. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய சகோதரர்களுக்குள்ள இந்த பிணைப்பு அப்படி இருக்குதா நீங்க கவனிச்சிங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு, அதை தேடித்தான் பார்க்கணும். ஆனா மானசீக சகோதரர்களுக்குள்ள மாறாக இந்த அன்பு என்ன அங்கே போய் தன்னுடைய குடும்பம் சுயநலம் அப்படியான ஒரு சூழலில் அங்கே போயிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கண்டிப்பாக நம்ம இப்படி பண்ணணுறதுனால, இந்த சகோதரனுக்காக நம்ம ஜீவனை கொடுக்க தவறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையாக 12 கோத்திரம் நம்ம தியானிக்கிறோம். அதில் தான் கோத்திரத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 49:16-17 நம்ம தியானிக்கும் பொழுது, தான் இஸ்ரேலில் ஒரு கோத்திரமாகத்தான் வந்தார், ஆனால் என்ன பண்ணப்பட்டுச்சு, அவர் அந்த கோத்திரத்திலிருந்து எடுபட்டு போனார். என்ன காரணம், அருமையாக வசனம் சொல்லுது, உபதேசத்தில் இழைத்திருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அவர் அங்கே செய்வார். அப்படின்னா எப்படி தள்ளணும்? ஒருத்தர் மல்லாந்து விழுனா என்ன பண்ணணும்? ஒருத்தர் முன்னிருந்து தள்ளனா தான் அவர் மல்லாந்து விழுவார். அப்ப இன்னைக்கு சகோதரன் மேல நம்ம அன்பு செலுத்துறோம்னு வந்துட்டு நம் நிமித்தம் அந்த சகோதரன் இடர்தல் பண்றாருன்னா என்ன குறிக்குதுன்னா முன்னாடி நின். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம் கூட இல்லை. நம்பிக்கை துரோகம்னா என்ன பண்ணணும்? பின்னிருந்து குத்தணும். ஆனா முன்னாடி இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்பாடுகள் சகோதரன் இடர்பாடுகளாக இருந்துச்சுன்னா. அப்போ சொல் போல அருமையாக சொல்றாரு, போஜனம் சகோதரனுக்கு இடரலாக இருந்தால் நான் மாம்சம் கூட புசிக்கிறது இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற சில கசப்பான வார்த்தைகள், நம்ம செயல்படுகிற விதங்கள், சகோதர மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. அன்பான சகோதரர்கள், அப்படி அந்த சகோதர அன்புல நம்ம மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எப்படி தான் கோத்திரத்தில் இல்லாம போனாரோ அதே போல இந்த புது சிருஷ்டிக்கான வாய்ப்புலையும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஓடி இருக்கலாம், அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கலாம், ஆனால் லெக்காய் இருக்கக்கூடிய அந்த சகோதர அன்பை நம்ம கடைசி எட்டி பிடிக்காம அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்களாக பரிதவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இதை நம்ம மனசில் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்குது. இதுக்கு இன்னொரு நிழல் கூட நம்ம காட்டலாம். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சென்டர் பாயிண்ட் புது சிருஷ்டி. அப்போ இந்த புது சிருஷ்டிக்கே நம்ம வேதாகமத்தில் கவனிச்சு பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக நிழல் பொருள்கள் நம்ம தியானிக்கிறோம். புது சிருஷ்டினா இப்படி இருக்கணும், அவங்களுக்கு அப்படி வரும், இப்படி வரும். ஆனால் அந்த அநேக நிழல்கள் இருந்துட்டாலும், அநேக திருஷ்டாந்தங்கள் இருந்துட்டாலும், இந்த புது சிருஷ்டிக்காகவே ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது தூப கலசத்தை நம்ம சொல்லலாம். அப்போ தூப கலசம் எந்த நிலைப்பாட்டில் அது புது சிருஷ்டிக்கு நிழலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்போ அந்த முழு டேபர்நாக்கல்ல தூப கலசம் என்கிற அந்த ஒரு பொருள் இல்லைன்னா அந்த டேபர்நாக்கில் என்ன தூப அந்த ஆசரிப்பு கூடாத திட்டமே அந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த அதுதான் உயிரோட்டமான ஒரு பொருளாக அங்கே இருக்குது. எப்படி நம்ம சொல்லலாம்? அந்த கர்த்தர் ஈடுபலி செலுத்தினார், அந்த ஈடுபலியை தேவ சன்னிதானத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது எது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தூப கலசம் தான் அங்கே கொண்டு போய் சேர்த்தது. அப்போ அந்த வெறுமனே இருக்கிற தூப கலசம் நீதிமானாக்கப்பட்டமே அது குறிக்குது. ஆனால் அதில் நெருப்பு நிரப்பப்படும் பொழுது அது புது சிருஷ்டியை அருமையாக அங்கே அடையாளப்படுது. அந்த புது சிருஷ்டி தான் எங்கே போக முடியும்னா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூப கலசம் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அங்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நெருப்பு நிரப்பினதுனால பெரு அதுதான் குறிக்குது. நம்ம அந்த மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை வாங்கியிருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு பிரகாரத்தை தாண்டி எங்கே இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறோம். இதே நம்ம அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சாலமன் ஆலயமாக மாற்றும் பொழுது அந்த தூபகலசம் எதனால் செய்யப்பட்டது? தங்கத்தினால் செய்யப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போச்சு. அப்போ இந்த தூபகலசத்தில் நிரப்பப்பட்ட நெருப்பை கொண்டு நாம் சரிவர சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை நம்ம கொடுத்தோம். பாருங்க, அந்த தூபகலசத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை முதலாவது யார் தான் முகர்ந்து பார்க்கணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் முதலாவது முகர்ந்து பார்ப்பாங்க. அப்படி நம்முடைய பலியின் ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள் நம்முடைய சகோதரர்கள் சகிக்கிற வகையில் இருக்குதா? அப்போ நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, அது இன்னைக்கு தேடினால் கூட கிடைக்காத ஒன்றாக இருக்குது. காரணம், இந்த அன்பு முழுவதும் தணிந்து போகக்கூடிய ஒரு கால பகுதியில் நம்ம இருக்கிறத நம்ம மறந்துட வேணாம். அது இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறதெல்லாம் இருக்குது. அப்போ இதை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் கர்த்தருடைய ஈடுபலி மையமாக இருக்குது, அதை கொண்டு போகுது. ஆனால் அந்த ஈடுபலியை மூடி போடக்கூடிய வேலை கூட எது செய்யுதுன்னா அந்த தூப கலசமே அங்கே செய்கிறத நம்ம மறந்துட வேணாம். இது நீங்கள் என்னாகும் 16 அதிகாரத்தில் தியானிக்கலாம். அந்த தூப கலசங்கள் ஒரு 250 தூப கலசங்கள் எடுத்து பலிபீடம் அங்கே மூடப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மள்கிட்ட இந்த சகோதர அன்பு இல்லைன்னா, இந்த சகோதர அன்பு உன்னால் காண்பிக்க முடியலைன்னா நம்ம ஐக்கியத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அழைப்பிலிருந்து நம்ம என்னைக்கோ கைவிடப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். அந்த புத்தி இல்லாத கனியல் போல உங்களை நான் அறியேன் என்று சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதியில் இருப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஆன மட்டும் நம்மளுடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறோம். ஒருவேளை இவ்வளோ நேரம் தியான்ஸ் பாருங்கள், என்னால் மற்ற சகோதரருக்கு எந்த வகையெல்லாம் இடங்கள் இருக்குதோ கண்டிப்பாக அதுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கிருபாசனத்தை நம்ம எட்டி பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் செய்ய முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி நம்ம செய்யலைன்னா பாருங்கள், கர்த்தரே சொல்லிட்டார், ஒரு சகோதரனுக்கு ஒருத்தனை இடங்கள் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் இந்திரக்கல்லை கட்டி கடலிலே போடுவது நலமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா அவன் அந்திகிறிஸ்து அமைப்பு அதற்கு ஒரு முன்னடையாளமாக அவன் போய்விடுகிறான். அப்போ அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு அடையாளம் இந்திரக்கல். அவர் கழுத்தில் மாற்றுறது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடையாளம் இருக்குது. அந்த போப் மார்க்கத்தினுடைய ஆவி இன்னும் எங்கே இருக்கு? உனக்குள் இருக்கு. அதுக்கு எப்படி சடுதியாக அழிவு வந்ததோ அதே போல் நீயும் சடுதியாக அந்த வாய்ப்புலேருந்து எங்கே போயிடுவார்? பின்னோக்கி போயிடுவீங்க என்பதை நாம் மறந்துட வேணாம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ இதெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் மனசில் வச்சு தான் எபிரேயருக்கு எழுதும் நிருபத்தில் அவர் சொல்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 1 வசனம் நாம் பார்க்கலாம். சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. எப்படி நிலைச்சிருக்கணும்? அது முடிவு மட்டும் இருக்கணும் அன்பான சகோதர சொல்ல கத்தரேசு சொல்லிட்டார், முடிவு பரிந்தியம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா உபதேசத்தில் இல்லைங்க. அந்த உபதேசத்தை எதுக்கு வாங்கியிருக்கிறோம்? சகோதரருக்காக உயிர் கொடுக்கறதுக்கு வாங்கியிருக்கோம். அந்த ஜீவனை கொடுக்க நம்ம தவறணும். இந்த தவறக்கூடிய காலப்பகுதி தான், அதுதான் அருமையான சகோதர தலைப்பு வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றார், கொடிய காலங்கள் அங்கே வருகிறது. அந்த காலப்பகுதியில் நம்ம வாழ்கிறோம் அன்பான சகோதர சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே இருக்க முடியும் என்பதை நம்ம மனசில் வச்சுட்டு அந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம். கொடுக்கப்பட்ட தருணத்தில் இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக தேவன் தாமே இதை கூட ஆசீர்வதி தருவாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.